அறிய நான் ஒட்டிக்கொள்ள இடம் கொஞ்சம் தரிய. ஒட்டியான செஞ்சு தர வாரியா நான் ஒட்டிக்கொள்ள இடம் கொஞ்சம் தரிய. ஒட்டியான குட்டியான தேவையா இட கட்டிக்கொள்ள கை ரெண்டு இல்லையா. மூக்கு மொழி உள்ளவளே முத்தத்துக்கு நல்லவளே மாதளவு நான் எடுத்து முத்து மல தரவா. உச்சத்தில் உள்ளவனே மச்சமுள்ள மன்மதனே மரளவு எடுக்கையில் ஓரளவு தொடவா. ஒட்டியான குட்டியான தேவையா இட கட்டிக்கொள்ள கயிறு இல்லையா. செஞ்சு தர வாரியா நான் ஒட்டிக்கொள்ள இடம் கொஞ்சம் தரியா. ஒட்டியான குட்டியான தேவையா இட கட்டிக்கொள்ள கயிறு இல்லையா. திரும்ப